தவம் கண்ட விழி கொண்ட அண்ணாமலையானே. தீவச்சுடரும் சிவமயமே, தேயானிருக்கும் சிவமயமே, கோபக்கனலும் சிவமயமே, குளிரும் மனமும் சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அனல் பொங்கும் முகம் கொண்ட அண்ணாமலையானே. ஆதிலிங்கமும் சிவமயமே, அர்த்தநாரியும் சிவமயமே, சோதிலிங்கமும் சிவமயமே, சுடரும் தீயும் சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கரனே, சோணாச்சல சிவனே, பலம் செய்யும் வரம் தந்த அண்ணாமலையானே. சிவமயமே பௌர்ணமீரவும் சிவமயமே, கார்த்திகை தீபம் சிவமயமே, காவல் தருவது சிவமயமே, எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயமே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. ஹர ஹர சங்கரனே, அருணாச்சல சிவனே, அருள் பொங்கும் தலம் நின்ற அண்ணாமலையானே. எங்கும் சிவமாக, எதிலும் சிவமாக, அருணாச்சலமாக அமரும் ஈஸ்வரனே. அண்ணாமலையானே, திருவண்ணாமலையானே, திருவண்ணாமலையா. நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம், தினம் தினம் தினம் தினம் செய்வோம் சிவ தியானம். சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம், தினம் தினம் தினம் தினம் சிவத்யானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே, பொன்னார்மேனியனே, பொன்னார்மேனியனே. Thank you. நம்ம பாவம் தீரும் இறைவா உன எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஆதியான சிவனே சிவஜோதியான பாவம் தீரும் இறைவாவுன எண்ண ஏவாரும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே உன்னாமுலையின் துணைவோனே சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம் சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம் அதுதான் சிவத்யானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே பொன்னார்மேனியனே பொன்னார்மேனியனே பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேனாயருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேச ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே அண்ணாமலையின் இசை நீயே சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம் தினம் தினம் தினம் தினம் செய்வோம் சிவ தியானம் சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம் தினம் தினம் தினம் தினம் செய்வோம் சிவ தியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் ஆர்மேனியனே உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவபுராணமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம் தினம் தினம் தினம் தினம் அதுதான் சிவத்யானம் சிவம் சிவம் சிவம் சிவம் அன்பே சிவம் சிவமே சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. கார்த்திகை தீபச் சுடரினிலே காட்சி அளிப்பது நீயே, கண்கள் பனிக்க பரவசமாய் கனலாய் பூப்பதும் நீயே. ஈசா மகேசா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே. பக்தியனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே. பாமர அன்பொரு வடமாய் தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும், பாமர அன்பொரு வடமாய் தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும். எழுந்த ஜோதி வளர்ந்த போது இசைந்த கோஷம் வானேறும், ஈசா மகேஷா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. சக்தி முகம் சுடரினிலே சந்திரனாய் குளிர்கிறதே, ஜகமெங்கும் கனிவேற்ற நிறைகிறதே. சக்தி முகம் சுடரினிலே சந்திரனாய் குளிர்கிறதே, ஜகமெங்கும் கனிவேற்ற நிறைகிறதே. சாகச நிலையன உம்முகம் தெரியும், சக்திய சூரிய கதிர்வீதியும், சாகச நிலையன உம்முகம் தெரியும், சத்திய சூரிய கதிர்வீரியும். ஜகத்தில் உன்னை நினைத்த நேரம் சகல யோகமும் கை கூடும், ஈஷா மகேஷா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சிவனே அருணாச்சலா ஒரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. கார்த்திகை தீபச் சுடரினிலே காட்சி அளிப்பது நீயே, கண்கள் பனிக்க பரவசமாய் கனலாய் பூப்பது நீயே. ஈசா மகேசா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சைவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா தீபமாக மலையில் தோன்றும் அருணாச்சல சிவனே என் தேவையாவும் நாளும் நல்கும் அண்ணாமலையானே மாகமலையில் தோன்றும் அருணாச்சல சிவனே என் தேவையாவும் நாளும் நல்கும் அண்ணாமலையானே உனை எண்ணும் போது உள்ளம் பரவசமாகிறதே உனை எண்ணும் போது உள்ளம் பரவசமாகிறதே உமையின் மேனி அமரும் ஞானி உனை வளம் வருவோம் அண்ணாமலையே சிவ சிவ சங்கர சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா ஜோதியாக எங்கும் தோன்றும் அருணாச்சல சிவனே அதில் பாதியாக நிழலை ஏற்றும் அண்ணாமலையோனே ஜோதியாக எங்கும் தோன்றும் அருணாச்சல சிவனே அதில் பாதியாக நிழலை ஏற்றும் அண்ணாமலையோனே சுகம் தேடும் நெஞ்சிலெல்லாம் சுடரும் நாயகனே சுகம் தேடும் நெஞ்சிலெல்லாம் சுடரும் நாயகனே சுற்றும் உலகோ முற்றும் நீயே கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா யோகமாக பௌர்ணமி அமரும் அருணாச்சல சிவனே பல யுகங்கள் கடந்து தவமாய் கனி அண்ணாமலையானே சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா யோகமாக பௌர்ணமி அமரும் அருணாச்சல சிவனே பல யுகங்கள் கடந்து தவமாய் கனியும் அண்ணாமலையானே தியான ரூபம் என்றும் அமைதியை வார்த்திடுமே தியான ரூபம் என்றும் அமைதியை வார்த்திடுமே உன்னை நாடி பௌர்ணமி நேரம் கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா சிவ சிவ சங்கர சதாசிவ ஹர ஹர சங்கர சாம்ப சிவ அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே அரோகரா மாதமாக திருமுறை பண்ணில் அருணாச்சல சிவனே, தினம் நாடி நின்று இனிமை சேர்க்கும் அண்ணாமலையானே. மாதமாக திருமுறை பண்ணில் அருணாச்சல சிவனே, தினம் நாடி நின்று இனிமை சேர்க்கும் அண்ணாமலையானே. நயம் எதிலும் தோன்ற வைக்கும் நவரசனே சிவனே, நயம் எதிலும் தோன்ற வைக்கும் நவரசனே சிவனே. நாமம் பெருகும் கீதமோடு கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. பாதமாக பாதை விரித்த அருணாச்சல சிவனே, கெம்பாவமார அதனை அளித்த அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. பாதமாக பாதை விரித்த அருணாச்சல சிவனே, எம் பாவமார அதனை அளித்த அண்ணாமலையானே. பலன் எதனை கேட்ட போதும் அருளும் ஈஸ்வரனே, பலன் எதனை கேட்ட போதும் அருளும் ஈஸ்வரனே. பண்ணை தொடுத்து மாலை சூட்டி கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. ஐந்து குன்றில் வதனம் பதித்த அருணாச்சல சிவனே, எம் ஐந்து புலனில் அன்பை விதைத்த அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. ஐந்து குன்றில் வதனம் பதித்த அருணாச்சல சிவனே, எம் ஐந்து புலனில் அன்பை விதைத்த அண்ணாமலையானே. அருள் சிந்துகின்ற நீராய் கேசம் தெரிகிறதே, அருள் சிந்துகின்ற நீராய் கேசம் தெரிகிறதே. அர்ச்சனை நாம சொல்லை உரைத்து கிரிவலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. அஷ்டலிங்கம் கூடி குவியும் அருணாச்சல சிவனே, அடிமுடி அகன்று மாயம் புரிந்த அண்ணாமலையானே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா. அருணாச்சலனே ஜடாதரா, அண்ணாமலையே அரோகரா. அஷ்டலிங்கம் கூடி குவியும் அருணா அருணாச்சல சிவனே, அடிமுடிய கன்று மாயம் புரிந்த அண்ணாமலையானே, பரவான நெஞ்சிலெல்லாம் உன்னுரு தெரிகிறதே, பரவான நெஞ்சிலெல்லாம் உன்னுரு தெரிகிறதே. பஜனை பாடல் பக்தியில் படித்து மலை வலம் வருவோம் அண்ணாமலையே. சிவ சிவ சங்கர சதா சிவா, ஹர ஹர சங்கர சாம்ப சிவா, அருணாச்சல நீ ஜனாதர அண்ணாமலையே சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே ரோதரா. சிவ சிவ சங்கர சதா சிவ, ஹர ஹர சங்கர சாம்ப சிவ, அருணாச்சலனே ஜடாதர அண்ணாமலையே ரோதரா. மண்ணில் மலர்ந்த கோடி சூரியன் அருணாச்சல சிவனே, மனதில் மலர்ந்த வேதநாதனே அண்ணாமலையானே. மண்ணில் மலர்ந்த கோடி சூரியன் அருணாச்சல சிவனே, மனதில் மலர்ந்த வேதநாதனே அண்ணாமலையானே. மனதார உன்னை பாட ஞானம் வளர்கிறதே, மனதார உன்னை பாட ஞானம் வளர்கிறதே. ஹர ஹர சிவ சிவ நாமம் ஜபித்து கிரிவலம் செய்தோம் அண்ணாமலையே. எண்ணம் என்றும் நிறைபவனே எங்கள் சோனேசா, எங்கள் சோனேசா. வேதநாதனே நாதநாதனே அருணாச்சல ஈசா, எங்கள் அருணாச்சல ஈசா. நதியூருமே உன் கனல் ஏந்தும் விழிதன்னில் வேலூருமே, சிவமே சிவமே அருணாச்சலமே சங்கர சங்கர சிவமே சிவமே சிவமே அருணாச்சலமே சங்கர சங்கர சிவமே கலையேந்தும் சிரம் தன்னில் நதியூருமே கனல் ஏங்கும் விழிதன்னில் வேலூருமே நிதியாய் பதியாய் விதியாய் மதியாய் கதியாய் வளரும் அருணாச்சலனே புதிரன கோலம் பலவும் படைக்கும் அண்ணாமலையானே புதிரன கோலம் பலவும் படைக்கும் அண்ணாமலையானே பூமியில் உன் லீலை பரவசம் பெருமானே திரு அண்ணாமலையானே அருணாச்சலைசா எங்கள் அருணாச்சலைசா சிலையான சிவலிங்கம் மலையாகுமே உன்மலை கூட சிவலிங்க உருயேந்துமே சிவமே சிவமே அருணாச்சலமே சங்கர சங்கர சிவமே சிவமே சிவமே அருணாச்சலமே சங்கர சங்கர சிவமே சிலையான சிவலிங்கம் மலையாகுமே உன்மலை கூட சிவலிங்க உருவேந்துமே உருவாய் அருவாய் உறையும் சிவனே உளதாய் இளதாய் ஒளிரும் ஹரனே இருநிலை காட்டி ஒன்றாய் இணையும் அண்ணாமலையானே இருநிலை காட்டி ஒன்றாய் இணையும் அண்ணாமலையானே ஈசரி நீ சன்னி இமயம் வளர்வோனே திரு அண்ணாமலையானே நாதனே அருணாச்சலைசா வேதநாதனே ஆதநாதனே அருணாச்சலைசா விண்ணோர் தொழும் நாயகரே வேதாச்சலநாதா விண்ணோர் தொழும் நாயகரே வேதாச்சலநாதா எண்ணம் என்றும் நிறைபவனே எங்கள் சோனேசா எங்கள் சோனேசா ஆதிமலை திரு அண்ணாமலை திகழும் சிவநாதா அன்பு நிலை காணுகின்ற அருணாச்சலேசா ஆதிமலை திரு அண்ணாமலை திகழும் சிவநாதா அன்பு நிலை காணுகின்ற அருணாச்சலேசா அன்பு நிலை காணுகின்ற அருணாச்சலேசா அன்பு அருணாச்சலனே கார்த்திகை தீபம் தன்னில் காண பரவசமாகுதே தீபம் தீபம் தீபம் திரு கார்த்திகை தீபம் தீபம் தீபம் தீபம் திருவண்ணாமலையில் தென்னாடுடையான் காணும் தீபம் தீபம் தீபம் திரு கார்த்திகை கார்த்திகை தீபம் வந்தது வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது அண்ணாமலையானே உன் மகிமைதானே தீபம் தீபம் தீபம் திரு கார்த்திகை தீபம் தீபம் தீபம் தீபம் திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் வந்தது வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது அண்ணாமலையானே உன் மகிமைதானே உண்ணாமுலையாள் சமேதனாகி உறையும் பெருமானே உள்ளம் எல்லாம் கொள்ளை கொள்ள லீலை புரிபவனே உண்ணாமுலையாள் சமேதனாகி உறையும் பெருமானே உள்ளம் எல்லாம் கொள்ளை கொள்ள லீலை புரிபவனே உன்னை அன்றி கண் கண்ட கடவுளும் யாரோ ஈஸ்வரனே உன்னை அன்றி கண் கண்ட கடவுளும் யாரோ ஈஸ்வரனே கார்த்திகை தீபம் வந்தது வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது அண்ணாமலையானே உன் மகிமைதானே மகிமைதானே ஆதாரமாகும் ஒளி ரூபம் பொன் வண்ணமாகி மலை மீதாட தோன்றுகின்ற அண்ணாமலையானே ஆதாரமாகும் ஒளி ரூபம் பொன் வண்ணமாகி மலை மீதாட தோன்றுகின்ற அண்ணாமலையானே அனல் என்ன உன்னை போற்றிட சிவனே அழிவுறும் பாவம் எல்லாம் உடனே அனல் எனவும் போற்றிட சிவனே அழிவுறும் பாவம் எல்லாம் உடனே அழலின் வண்ணமாய் நாமம் சாற்றிட கிடர்கள் இடிபடுமே அழலின் வண்ணமாய் நாமம் சாற்றிட கிடர்கள் இடிபடுமே ஆதி தீபமாய் உன்னை போற்றிட அமைதி வளர்ந்திடுமே ஆதி தீபமாய் உன்னை போற்றிட அமைதி வளர்ந்திடுமே கார்த்திகை தீபம் வந்தது வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது அண்ணாமலையானே உன் மகிமைதானே மகிமைதானே கேசம் சிவலிங்கம் வெண்ணீர் பூசி வரும் வேதாரன் நீதானே அண்ணாமலையானே பாதாதி கேசம் சிவலிங்கம் வெண்ணீர் பூசி வரும் வேதாரன் நீதானே அண்ணாமலையானே வெண்ணிறம் பூசும் செந்நிற சிவனே வெண்மையில் மலரும் கல்மலையானே வெண்ணிறம் பூசும் செந்நிற சிவனே மென்மயில் மலரும் கல்மலையானே அருணஜோதியே கருணை அருவியே அண்ணாமலையானே அருணஜோதியே கருணை அருவியே அண்ணாமலையானே அனல் வளர்த்திடும் புனல் முகத்துடன் அமரும் பெருமானே அனல் வளர்த்திடும் புனல் முகத்துடன் அமரும் பெருமானே கார்த்திகை தீபம் வந்தது வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது அண்ணாமலையானே உன் மகிமைதானே தீபம் தீபம் தீபம் திரு கார்த்திகை தீபம் தீபம் தீபம் தீபம் திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் வந்தது வந்தது கருணையினாலே ஞானம் பொழிந்தது அண்ணாமலையானே உன் மகிமைதானே